படி தாண்டி பார்த்து பழகு. படகோட்டி வாழ்க்கை கடலோடு தானே அலை தாண்டி ஆட பழகு. அட இன்பம் என்பது பெண்கள் தானடா, அசை எல்லாம் அவளில் அடங்காதோ. ஒரு ஆண்மை என்பது பெண்மை என்பதை ஐயோ ஐயோ சொல்ல வைக்காதோ. பதினெட்டு வயது பார்ப்பவை எல்லாம் படி தாண்டி பார்த்து பழகு. படகோட்டி வாழ்க்கை கடலோடு தானே அலை தாண்டி ஆட பழகு. கடற்கரை சாலையோரம் போதைதானே ஏறும் நேரம், ஆண்கள் பெண்கள் பேதம் கிடையாதே. அங்கங்கே தொட்டுக்கொண்டு அனலாக பற்றி கொண்டு ஆடும் மாட்டம் முடிவே கிடையாதே. பதினெட்டு வயதில் பார்ப்பவையெல்லாம் படி தாண்டி பார்த்து பழகு. படகோட்டி வாழ்க்கை கடலோடு தானே அலை தாண்டி ஆட பழகு. பார்த்து